காதில் உதயம் ஒரு பாடல், இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி நீ இசை மலராய் நாளும் சூட்டுவே, இசை மலராய் நாளும் சூட்டுவே. இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல். ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே, உயிரின் ஜீவனாடியே நாதம் தாளமானதே. உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே, பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை, ராகங்கள் புதிது. இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி இசை மலராய் நாளும் சூட்டுவே. இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல். ராமநாமமீதிலே நாதத்யாகராஜரும் ஊனை உருக்கி உயிரில் விளக்கை ஏற்றினாரம்மா. அவர் பாடலில் ஜீவன் அதுவே அவரானார், என் பாடலில் ஜீவன் எதுவோ பிரிவது. இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல். நீயும் நானும் போவது காதல் என்னும் பாதையில், சேரும் நேரம் வந்தது மீதி தூரம் பாதியே. பாதை ஒன்று ஆன போதும் திசைகள் வேறம்மா, எனது பாதை வேறு உனது பாதை என்றும் வாழ்கவே. இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு இதில் வா.